Le premier livre qu'on va étudier, Inch'Allah Ta'ala, Kitab Lum'atul I'tiqad, l'imam Al-Allama Ibn Qudam Al-Maqdisi, Rahimahullah. Par Mounir Ibn Ahmad Al-Maghribi, Hafizahullah Ta'ala, cours numéro 15. Bismillah ar-Rahman ar-Rahim, Alhamdulillahi Rabbil Alameen, wa salatu wa salam ala Nabiina Muhammad, wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. أخذنا أمس صفة النزول، نزول الله عز وجل. هذه الصفة ثابتة بالكتاب أو بالسنة، ثابتة بالكتاب أو بالسنة. بالسنة ما الدليل؟ كل ليلة فيقول أحسن. الحديث متفق عليه عن أبي هريرة. أهل التعطيل فسروا هذه الصفة بنزول الأمر. الأشاعرة ils ont expliqué cette صفة, ils ont dit ينزل ربنا أي أمر ربنا. كيف نرد عليهم؟ أخذت هذا من قوله من يدعوني فأستجيب له. قول الله عز وجل الحديث قدسي من يدعوني فأستجيب له. كيف ترد عليه بهذه الفقرة؟ تقول من يدعوني فأستجيب له قول الله عز وجل، فكيف تبين له؟ فلا تستطيع أن تقول في حق الأمر والملائكة يعني من يدعوني فأستجيب له. فيقولون الأمر أو الملائكة والله سبحانه وتعالى يقول من يدعوني فأستجيب له. هذا أحسنت. هذا دليل أن الله سبحانه وتعالى هو الذي ينزل نزول حقيقي. من عنده شيء آخر في هذا؟ نزول الملائكة ليس مختص، ليس خاص بثلث الليل الآخر. الأمر كذلك، أمر الله سبحانه وتعالى ينزل متى شاء الله سبحانه وتعالى. أما اختصاص ثلث الليل يدل أن النزول في حق الله عز وجل، ينزل ربنا تبارك وتعالى في ثلث الليل الآخر. هذا صعبت كسبها الملائكة. الملائكة مثلا تنزل في الفجر وفي العصر، في العصر وتنزل متى شاء الله سبحانه وتعالى، ملك الموت. فهذا الرد رد طيب. هناك كتاب ذكرنا أمس، كتاب خاص ألفه مؤلفه في هذه المسألة في النزول. من يعرف الكتاب؟ شرح حديث النزول لشيخ الإسلام ابن تيمية. أحسنت. شرح حديث النزول لشيخ الإسلام ابن تيمية رحمه الله مطبوع. قال رحمه الله تعالى الإمام ابن قدامة، قال وقوله صلى الله عليه وسلم يعجب ربك من الشاب ليست له صبوه، يعجب ربك من الشاب ليست له صبوة. صبوة أي شهوة. هذا الحديث ضعيف، ضعفه الإمام الألباني في ضعيف الجامع كما في الحاشية. حديث معروف عند المحدثين لضعيف. يعجب ربك من الشاب ليست له صبوة، أي معلوم أن الشاب الأصل فيه الشهوة والصبوة عدم الشهوة. فمعنى الحديث أن الله يتعجب من هذا الشاب، لكن الحديث لضعيف. لكن صفة العجب ثابتة لله سبحانه وتعالى بدليل آخر. حديث في الصحيح أن رسول الله صلى الله عليه وسلم جاءه رجل يريد الضيافة، فأرسله النبي صلى الله عليه وسلم إلى أحد ashabi. Une personne à l'époque du prophète sallallahu alayhi wa sallam, il avait besoin d'être accueilli. An-Nabi sallallahu alayhi wa sallam, il l'a envoyé vers un de ses compagnons. Et il va l'accueillir pour la nuit. هذا الرجل هذا الصحابي رضي الله عنه c'était un faqir. Il n'avait pas beaucoup d'argent. فإلى accueilli هذا الرجل و جهزوا له طعاما. Ils ont préparé un repas. Et في الحقيقة هذا الطعام كان يكفي لولد هذا الرجل هذا الصحابي. صحابي il avait un enfant. Et celui, il y avait de la nourriture que pour cet enfant. Elle était réservée pour l'enfant. La nuit, c'était préparé pour lui. Quand ils ont reçu l'invité, l'invité du prophète, ils ont fait passer l'invité avant l'enfant. Un sahabi, il a dit à sa femme, dès que tu poses le ta'am, éteins la lumière. Hatta, un sahabi, un rajoul, un dhaif, il ne remarque pas qu'il a passé le ta'am. فالرجل الضيف كان يأكل ويظن أن الصحابي يأكل معه. هو يمانجه vu que c'était dans l'obscurité, il pensait que الصحابي mangeait كذلك. Alors que الصحابي touche à rien. Ils ont laissé le peu pour l'invité. Et l'invité, où il a mangé? أكل. الصحابي il a fait ça exprès pour يعني combler l'invité du prophète عليه الصلاة والسلام. Le lendemain, le prophète sallallahu alayhi wa sallam, il a été au courant et il a dit قال عليه الصلاة والسلام تعجب الله من صنيعكما هذا الشاهد أن الصفة العجب الثابتة بهذا الحديث أن الله سبحانه وتعالى تعجب من صنيع هذا الصحابي زوجة هذا الصحابي. On va voir الآن le sens de العجب. Comprends pas هنا أن العجب c'est l'étonnement comme le makhlouq. Abadan. Il y en a l'étonnement de le makhlouq, il est précédé par l'ignorance. T'es étonné de quelque chose, c'est parce que tu ne savais pas que ça allait arriver. Maintenant, un frère, un, il rentre, on est étonné de le voir. On ne savait pas qu'il allait venir. Ça, c'est l'étonnement. عند المخلوق. Il est précédé par le jahl, par l'ignorance. أما في حق الله أبداً. عجب مختص خاص بالله عز وجل يليق بجلاله عز وجل. هذا. Et Cheikh Ibn Taymiyyah va expliquer هذا. الشاهد أن الحديث كنا cité les fils صحيح. فيما أذكر حديث أبي هريرة وينظر هذا. لكن الحديث اللي في الصحيح il est واضح. Et ça, ça vous montre كرم وفضل هؤلاء. Vu que c'est l'invité du prophète sallallahu alayhi wa sallam, il l'a fait passer avant lui, avant sa femme, avant son enfant. هؤلاء, ils ont عظم شريعة الله سبحانه وتعالى. Ils ont عظم سنة الرسول صلى الله عليه وسلم. حتى l'invité, vu qu'il vient du prophète sallallahu alayhi wa sallam, il passe avant tout le monde. هكذا الله سبحانه وتعالى, il les a élevés. قال الشيخ ابن عثيمين رحمه الله الصفة الحادية عشرة العجب بفتح العين والجيم العجب. قال العجب من صفات الله الثابتة له بالكتاب والسنة وإجماع السلف. أما ابن قدامة ذكر الحديث فقط وتقدم معنا أن الحديث ضعيف. فالآن صفة العجب هنا حديث ضعيف لكن نو لا remplacé par le hadith sahih. L'histoire du compagnon avec l'invité du prophète عليه الصلاة والسلام. بقي الآية قال الثابت له بالكتاب والسنة وإجماع السلف. قال الله تعالى بل عجبت ويسخرون سورة الصافات. بل عجبت ويسخرون قال على قراءة ضم التاء لأن الآية تقرأ كذلك إن قراءة بل عجبت أي أنت بل عجبت ويسخرون أي إن قراءة بالضم بل عجبت أي الله سبحانه وتعالى والقراءتان صحيحتان على وجه قراءة الضم تثبت بالآية صفة العجب. فالآية الآن السوليد دو فاسون بل عجبت ويسخرون. Tu peux la lire كذلك il y a une autre lecture بل عجبت ويسخرون. Deux qira'a, les deux, c'est des lectures authentiques, sahiha. Une des deux lectures, c'est un délil que Allah subhanahu wa ta'ala, il a l'attribut de Al-Ajab. C'est pour ça que Cheikh Ibn Taymiyyah l'a précisé, Ala qira'at dhammita, ay ajibtu. أي الله سبحانه وتعالى. يعني نوتخ لكتور بفتح التاء بل عجبت أي أنت أي الرسول عليه الصلاة والسلام. فأنت تسي الآن أن لا لكتور avec le ضم بل عجبت سي أن دليل pour attribuer l'attribut de العجب. وقال النبي صلى الله عليه وسلم يعجب ربك أو يعجب يعجب ربك من الشاب ليست له صبوة أي شهوة. لماذا؟ لأن c'est une chose qui sort de l'ordinaire. On a dit أن الأصل la base les jeunes c'est qu'ils ont la شهوة. هكذا ils ont été créés. Un jeune qui n'a pas cette شهوة ça sort de l'ordinaire. لكن le hadith il est ضعيف. On ne peut pas attribuer une sifa parmi les sifas d'Allah Azza wa Jalla avec un hadith ضعيف. لا تثبت الصفة بالحديث الضعيف. فنحن نثبت صفة العجب بالآية سورة صافات وبالحديث المذكور حديث في الصحيح. أما بهذا الحديث لا. قال رواه أحمد وهو في المسند عن عقبة بن عامر مرفوعا وفيه ابن لهيعة. هذه العلة شيخ ابن عثيمين لا سيده ابن لهيعة اختلف أهل العلم في ضعفه والصحيح الراجح أن ابن لهيعة فيه ضعف إلى ضعيف الحديث إلى ضعيف. C'est pour ça ابن عثيمين رحمه الله il a précisé هذا لأنه il sait que ابن لهيعة il y a des savants ils n'acceptent pas ce hadith فالحديث إلى ضعيف. لكن il nous reste le verset et l'autre hadith qu'on a cité. قال وأجمع السلف على ثبوت العجب لله إجماع أئمة السنة أئمة السلف. قال فيجب إثباته له من غير تحريف ولا تعطيل ولا تكييف ولا تمثيل. هذا تقدم. عجب ليس كعجب المخلوقين لأن عجب المخلوقين فيه نقص فيه ضعف. On a dit l'étonnement de la créature, il y a un manque, il y a une faiblesse. On a dit si t'es étonné, c'est que c'est fondé sur quelque chose que tu connaissais pas. T'es étonné d'une chose, et là c'est une chose que tu connaissais pas. Hada al-asr. Quand il y a un qa'il, falimada nutbit sifat al-ajab lillah. Wa hada ma'na al-ajab alladhi dhakarna fihi naqs. Alors que sifatullah kamila wa lillahi al-mathal al-a'la. On a un dalil. Donc c'est forcément que ce ne sifa kamila. Là la ma'na qu'on a donné nous, vu qu'on avait dit nous les sifat, ce qu'on connaît c'est le ma'na avec la langue arabe. La langue arabe elle montre que l'ajab dans un cas ça peut être du naqs. La personne il peut être étonné parce qu'il a une faiblesse, parce qu'il ne savait pas. Maintenant comme on a donné l'exemple, un frère grand t'es étonné de le voir. L'imada t'es étonné parce que tu ne savais pas maintenant qu'il allait venir aujourd'hui. Maintenant on attend un frère, on nous dit un frère il doit venir dans une semaine. On attend. Il vient aujourd'hui. On est étonné de le voir. Pourquoi? Parce qu'on ne savait pas sa venue aujourd'hui. Amma fi haqqillah la. Cheikh Ibn Taymiyyah l'a répondu. Qala wa huwa ajabun haqiqiyun yaliqu billah. Awalan anta tu'min bihadhihi as-sifa li'annaha thabita fi al-kitab wa fi as-sunnah. Ça c'est la première chose, c'est que tu crois. Si tu n'arrives pas à comprendre, t'as-elle. Fa'awwalat, tu te mets en sifa. La'abud hada, wajib alayk. Lakin, idha ashkalat alayk, ayyal ma'na, t'as-elle. Fa'as-elle, ahla dhikri, kuntum la ta'alamoun. Fa'huwa ajabun haqiqi. Lakin, qal jurnu yadayimin. Wafassaru ahlu ta'atil bil majaza. Qal, wa narud alayim bima sabak bil qaida al-rabi'a. قاعدة الرابعة ولله الحمد لم يتخذ. قال والعجب نوعان. الآن c'est ça que tu dois comprendre أنت. أن العجب l'étonnement dans la langue arabe il y a deux sortes. Tu verras qu'il y en a un tu peux pas l'attribuer à Allah. Il y a une faiblesse, il y a un manque, il y a une imperfection. قال أحدهما le premier أن يكون صادرا عن خفاء عن خفاء الأسباب على المتعجب فيندهش له ويستعظمه ويتعجب منه وهذا النوع مستحيل على الله لأن الله لا يخفى عليه شيء. Le premier عجب, la première définition, c'est l'exemple qu'on a donné avec ce frère مثلاً. Un frère il devait arriver dans une semaine, il arrive aujourd'hui, on est étonné de le voir. لماذا on est étonné? لأن on ignorait sa venue. هذا سمستحيل في حق الله، لأن الله يعلم كل شيء، العليم الخبير سبحانه وتعالى. مثلا الاستوار كنا سيتي من صحيح البخاري avec l'invité أن الله سبحانه وتعالى تعجب من صنيع هذا الصحابي، ça veut pas dire qu'il connaissait pas. Allah subhanahu wa ta'ala, c'est lui qui les a créés. C'est lui qui a qadr 50 000 ans avant de les créer. Cette action, elle allait se passer. C'est pas un ta'ajjub qui est précédé par l'ignorance. C'est du naqs. La deuxième définition. Ayakun sababu khuruj al-shay an nazairi. أو عما ينبغي أن يكون عليه من علم المتعجب، وهذا هو الثابت لله تعالى، أن عادة الناس ما يعملون مثل هذا الصحابي، فلما خرج فعل هذا الصحابي من العادة تعجب الله منه مع علمه به. explique en français. تفضل. C'est une chose qui sort de l'ordinaire. Maintenant les gens, l'habitude qu'ils ont, c'est que même s'il a un invité, il donne un peu à son fils. Là, le sahabi a fait une chose qui sort de l'ordinaire. Il a tout donné à l'invité. Allah ta'ajjab. Ça ne veut pas dire qu'Allah ne connaissait pas. A'udhu billah. Fa, ce deuxième ta'rif, c'est le sens de l'attribut de l'ajab. Wa hadha yuthbat lillah azza wa jalla. أن الله يتعجب من شيء يخرج من العادة. بس صفة مدح وكما في حق الله عز وجل. فنتخيب بخفة في حق الله عز وجل. فنثبتها لله وكم بابتود نبتعد من الكيفية والتمثيل. Surtout أيها المسلم qui ne veut pas ressembler à الله à sa créature. لأن بعض الناس الآن الأشاعرة مثلا ils ont nié هم هذه الصفة. لأن عندهم العجب، il pense à l'étonnement du makhlouq. Il dit le serviteur, la créature, s'il est étonné, c'est que c'est une chose qu'il connaissait pas ou qu'il s'attendait pas. Il la rejette. Et on lui dit taqilla. Allah subhanahu wa ta'ala yaqul laysa kamithlihi shay wa huwa as-sami'u al-basir. Wa yaqul bil ayati al-ukhra bal ajabtu wa yaskharun. Wa ta'ajjaba Allah subhanahu wa ta'ala min sani' dhalika as-sahabi al-jalil. Nutbituha. Et on connaît le sens. En langue arabe, l'ajab, ça peut être une chose qui est précédée par l'ignorance. On n'a pas le droit d'attribuer à Allah. L'ayana Allah, il est parfait. Ses attributs sont parfaits. Ça peut être une chose qui sort de l'ordinaire. Et tu la connais. Fa'ala, yutbit lillah. Limada, l'ayana, il n'y a pas d'imperfection. Abada. Al-ilm, Allah ya'lam. Wa ta'ajjaba, l'ayana, c'est une chose qui sort de l'ordinaire. Fa'la ishkal, fil haqiqa. Man tarabba ala qawa'id ahli sunnah, il n'y a pas d'ishkal. Amma ahli al-bida. كثير منهم يشكل عليهم مثل هذه الأمور. لماذا؟ لأنه يفباسي العغيزون أبو للتكس يقدم العقل على النقل فيضل ويزير. أما نحن نفيد القواعد أن في الأسماء والصفات ta raison elle est de côté, tu fais passer les textes. Et ta raison elle suit les textes, tu comprends. Amma, une chose, tu n'arrives pas à comprendre, tu la rejettes là. Ah là, c'est Babou Dalal. Wa hada, inshallah, c'est wadih. Qui c'est qui nous résume tout? Al-Kalam hada fi sifat al-ajab. Fadal Abdelaziz. Tu cites un sifa, un dalil, tu cites les deux sens et le sens qui est attribué à Allah. Fadal. الدليل من الكتاب ويسخرون بل عجبت ويسخرون صار الدليل من القرآن من السنة الصحابي مع الضيف مع ضيف رسول الله نعم هذا on a les deux dalil avec ijma al salaf. Al-an, al-ajab, il a deux sens. C'est lequel qu'on attribue à Allah, Azza wa Jalla. بشيء خفي بشيء مجهول هذا مستحيل في حق الله لماذا؟ نعم ولأن هذا نقص. C'est une imperfection. Quelque chose de khafi. Quelque chose de khafi, c'est quelque chose d'inconnu. T'es étonné parce que cette chose, tu ne connaissais pas. Fi haqqillah, c'est même nous. Léan Allah, il sait tout. Il connaît tout, Azza wa Jalla. Le deuxième sens, al-thabit lillah. Sadaqa al-ajab. تجي الأول العجب مسبوق بالجهل أو بشيء خفي. الثاني أحسنت أن الله علم. La différence entre les deux, c'est que le premier, il a été précédé par une chose inconnue. أما le deuxième, là. Enfin, le deuxième, تثبته لله. هذا c'est مهم. قال ابن قدامة رحمه الله وقوله أي الرسول صلى الله عليه وسلم يضحك الله إلى رجلين قتل أحدهما الآخر ثم يدخلان الجنة. الحديث متفق عليه بخاري ومسلم في الحاشية. صفة الضحك. هذا الحديث قلنا فيه إثبات صفة الضحك. يضحك الله إلى رجلين. قال الشيخ ابن عثيمين الضحك من صفات الله الثابتة له بالسنة وإجماع السلف. قال النبي صلى الله عليه وسلم تستفيد من هذا أن صفة الضحك يبقى الدليل في القرآن. قال النبي صلى الله عليه وسلم يضحك الله إلى رجلين يقتل أحدهما الآخر ثم يدخلان الجنة. وتمام الحديث قال يقاتل في سبيل الله فيقتل كانه يقتل زي بالشكل. قالت ثم يتوب الله على القاتل نعم فيستشهد أو فيستشهد. متفق عليه. فالله سبحانه وتعالى ضحك لأن هذين الرجلين دوزم واحد لبخمي اتشو لمسلم لمسلم إذا في الجنة إذا مو على الإسلام يسفتشوه فخص كافر. قال الله قال في الحديث ثم يدخلان الجنة. فالبخمي لبطغ في الجنة الأول دخل الجنة لأنه مؤمن وقتله كافر. ثم لدوزم لمغتخي يفتهما ثم il fait le jihad, il se fait tuer lui aussi. Enfin, les deux, ils vont filer le jihad. Le meurtrier, il a fait taouba. Allah, il lui a pardonné. Thumma, il fait le jihad, c'est devenu un musulman, il se fait tuer lui aussi. Il a tué à l'époque, Al-An, il s'est fait tuer. Lui-même, il s'est fait tuer par des kuffars. Lui aussi, il va filer le jihad, il rejoint son frère. Enfin, Allah, subhanahu wa ta'ala, قال le Nabi sallam, yadhakullah ila rajulayn. Qatala ahaduhum al-akhar, thumma yadkhulani al-jannah. Lian le meurtrier, il a fait taouba. Thumma, lui-même, il se fait tuer. في الجهاد فإن شاء الله يبقى في الجنة. وغبت كلام شيخ ابن عثيمين وتم الحديث يقاتل في سبيل الله فيقتل ثم يتوب على الله ثم يتوب الله على القاتل فيستشهد. متفق عليه. الإنسان لا ييأس أبدا لا يقنط من رحمة الله. انظر هذا القاتل إلى فين غير إلى تشوي إلى تشوي مسلم بلا حق إلى في التوبة إلى في الجهاد بما يسفي تشوي. فالله سبحانه وتعالى le fait qu'il s'est fait tuer في سبيل الله c'est un délit qu'Allah il a accepté sa tawba. فالإنسان لا يقنط. La personne il désespère jamais. Kabira il a tué un muslim مع هذا الله سبحانه وتعالى il lui a pardonné. الإنسان s'il fait une erreur il توب. الله il est tawab rahim غفور غفار. Anta tu lui demandes بإذن الله il te pardonne et tu fais les efforts bien sûr. La nasta tawba الآن elle a été fait tawba avec sincérité et il a fait des efforts, il a fait le jihad et il s'est fait tuer. وتعلمون حديث قصة الرجل الذي قتل 99 نفسا. انم النبي صلى الله عليه وسلم قتل 99 شخص ثم الى 100 celui qui a fait la mauvaise fatwa. مع هذا كما في الحديث انه الله سبحانه وتعالى lui a pardonné il va في الجنة مع الى 100 شخص. لماذا؟ لان هؤلاء ils ont fait التوبة. فلا personne لا يقنط من رحمة الله. فهذا on avait cité cette masala en détail في كتاب التوحيد. وأجمع السلف على إثبات الضحك لله فيجب إثباته له من غير تحريف ولا تعطيل ولا تكييف ولا تمثيل. أما الله سبحانه وتعالى nous informe يضحك le comment Allah أعلم به. On ne fait pas ressembler avec la créature. On ne donne pas un comment qu'on ne connaît pas. Et le comment, tu ne le connais pas. À la personne, يثبت صفة الضحك على ظاهرة. الضحك, on sait c'est quoi dans la langue arabe. فيثبت الضحك يليق بالله جل وعلا. قال وهو ضحك حقيقي يليق بالله تعالى. هذا سان ضحك حقيقي. الله il a vraiment fait cette action الضحك لكن sans ressembler aux créatures. قال وفسروا أهل التعطيل بالثواب ونرد عليهم بالقاعدة الرابعة ونرد عليهم بما سبق في القاعدة الرابعة. أهل التعطيل سكي أهل التعطيل هنا أحسنت الأشاعر إذا أشبك الضحيل بالثواب نسأل بكم نحن أن الثواب من لوازم صفة الضحك مثلا صفة الرضا تسمى من لوازم ذلك الثواب لكن الأشعري المنحرف إلى remplacer الصفة par ce qu'elle implique وهذا ضلل فنحن نؤمن أن الله سبحانه وتعالى يعني له صفة الضحك والثواب شيء آخر لماذا ما أثبتوا صفة الضحك لماذا حرفوها أحسنت لأن عند الأشعري إثبات صفة الضحك يستلزم من ذلك التمثيل بالمخلوق لأن المخلوق هل يضحك؟ يضحك الإنسان فعندهم إذا أثبتنا صفة الضحك لله مثلنا الله سبحانه وتعالى بالمخلوق وهذا باطل قال ونرد عليهم بما سبق في القاعدة الرابعة هذا تقدم الإمام ابن قدامة رحمه الله فهذا أي هذه النصوص التي تقدمت في الصفات وما أشبهه مما صح سنده وعدلت روايته نؤمن به ولا نرده ولا نشحده ولا نتأوله بتأويل يخالف ظاهره كل هذا مع إثبات المعنى تسع أبك إثبات المعنى فلا شك أننا لا نرده ترد آية من كتاب الله الآن في الحقيقة الذين حرفوا الصفات في الحقيقة إذن ديمونتي في الحقيقة الآية أو الحديث لكن إذن انتخبتي أما نحن لا نؤمن بالصفة الله إلى ستة القرآن أو البروفيت في السنة فنؤمن بذلك قال ولا نرده والرد إلى دو بوزيور مانيير سابوتخ الرد كلي شغجتو تعطيل الكلي مثل الجهمية ils ont tout rejeté ils ont tout démenti ils ont dit Allah il a pas de nom il a pas d'attribut هؤلاء des كفار هناك رد جزئي أي يردون مثلا الصفات مثل المعتزلة ils rejettent les صفات لكن ils acceptent les noms وهناك الأشاعرة ils ont accepté certaines صفات et ils ont rejeté d'autres le رد أي التعطيل le fait de rejeter il y a plusieurs niveaux c'est pas tous au même niveau والمسلم المؤمن السني لا يجوز يرد شيئا من أدلة كتاب الله والسنة رسوله صلى الله عليه وسلم فنحن أخوة si t'as pas compris أيها المسلم demande أما هؤلاء الظلال vu qu'ils ont fait أي la raison ils l'ont fait passer avant les textes ils ont eu des problèmes ils ont pas compris certaines choses ils ont rejeté ou ils ont interprété ça c'est ظلال si t'as pas compris السلف الصالح ils ont compris Pourquoi Salaf Saleh, ils n'ont jamais rejeté Ils n'ont jamais interprété avec les interprétations fausses qu'on a vues. Enfin, le muslim, il y a staslim lillah. Et s'il ne connaît pas une chose, il demande. Et il y a des choses, aslan, tu n'as pas le droit de demander. Comme le kayfiyya, le comment, tu n'as pas le droit. L'Iyanna, tu n'auras pas de réponse. Enfin, l'imada, tu vas demander. L'imam ibn Qudama, il nous résume l'aqidat al-sunnah. Il a cité beaucoup de nos sources. Et là, il nous résume l'aqidat al-sunnah. Thomas, il va citer encore des attributs. Rahimahullah. لكن on a dit tout ça avec معرفة المعنى علم المعنى on connaît المعنى on s'écarte du tafouid bien sûr قال ولا نشبهه بصفات المخلوقين ça c'est la deuxième chose les deux choses qu'on vient de voir c'est عقيدة أهل السنة أي لا نرد بل نثبت ومع هذا الإثبات لا نمثل فأون fait attention à deux choses au ta'til et au thamtil deux extrémités نحن on est juste au milieu c'est quoi cette aqida aqida تعالى السنة في الصفات الآن لخصها ابن قدامة ونحن لخصناها بعبارة سهلة تفضل إثبات بلا تعطيل لا العكس إثبات بلا تمثيل وتنزيه بلا تعطيل سيسا كلام ابن قدامة الآن أنك تثبت الصفة لكن صف ressemble au créature الله إلى دوما لكن tu t'arrêtes هنا c'est des vraies mains elles ressemblent pas à une créature كذلك التنزيه tu dis الله il ressemble pas au créature لكن t'exagères pas Étudier Allah, il ressemble pas aux créatures, il n'a pas de sifat. Là, tu restes juste au milieu. Allah, il a cet attribut et il ne ressemble pas aux créatures. Avec cette aqidah, bi'idhnillah, tu seras fil wasat, juste au milieu dans ce bab. Et c'est ça, aqidah as-salaf. هذا لابد تكتب العبارة وتحفظ إثبات بلا تمثيل تفirme les attributs sans faire ressembler ces attributs aux créatures les attributs d'Allah وتنزيه بلا تعطيل لكن sans tomber dans le تعطيل مثلا الجهمية ils ont dit les créatures ils ont des mains Allah c'est pas possible qu'il a des mains enfin, ils ont fait تنزيه ils ont abusé ils ont fait du relou ça les a poussés à nier les attributs نحن لا On dit Allah il a des mains, ils ne sont pas comme celles des créatures. C'est ça l'aqidat al-sunna. Qala wala bisimat al-muhdithin ay sifat al-makhlouqin as-sima as-sifa qala wa na'lam anna Allah subhanahu wa ta'ala la shabiha la wala nadhir laysa kamithli shay'un wa huwa as-sami' al-basir la règle qu'on vous a donnée isbatun bila tamthil wa tanzihun bila ta'til elle est fondée sur ce verset laysa kamithli shay'un On s'écarte du fait que Allah il ressemble aux créatures. Et on affirme qu'il a des attributs. As-sam' wal basar wa ghayr dhalik. Mimma ja'a fil kitab wa sunnah. Qala wa kullu ma yukhayyal fi dhihn aw khatara bil bal fa inna Allah ta'ala bi khilafih. Kadhalik on s'éloigne de la kayfiyya. Tout ce que tu pourras t'imaginer. Wahid il veut s'imaginer wal iyad billah les mains d'Allah. Ton imagination, elle a des limites, elle est créée. Tu ne pourras pas comprendre. Quoi que tu t'imagines, Allah, il est différent. On s'écarte de l'kayviya. La personne, il y a un sta'id billah min iblis. Il y a un shaitan, khasatan. Les nouveaux, fil istiqama, ils apprennent ce sifat. Kathir minum, ils essayent de chercher. Là, tu fermes la porte. Ça ne sert à rien de réfléchir bien. Allah, il a deux mains et tu ne sais pas comment elles sont. Et c'est des vraies mains. Et tu t'arrêtes là. هذا والله تعالى أعلم سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك